எழுந்திடு, துணிவுடன் இரு, திடமாக இரு. முழு பொறுப்புகளையும் உன் தோள்களில் எடுத்துக்கொள். நீயே உனது விதியை உருவாக்கின்றாய் என்பதை நினைவில் கொள். உனக்கு வேண்டிய பலம், உதவி எல்லாம் உன்னிடம்தான் உள்ளது. எழுந்து நில், நானே எஜமான் என்று கூறு. அனைவருக்கும் நானே எஜமான் என்று கூறு. நாமே சங்கிலியால் கட்டி கொண்டோம், அதனால் நம்மால் மட்டுமே உடைக்க இயலும். எழுந்திடு, அறிவற்ற நிலையை பெருக்கிக் கொள்ளாதே. உனது பலஹீனத்தை வர இருக்கும் தீமையோடு சேர்க்காதே. எழுந்திடு, சுதந்திரமாக இரு. உன்னை பலவீனமாக்கும் வார்த்தைகளும் எண்ணங்களும் மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கும் ஒரே தீமை என்பதை தெரிந்து கொள். எழுந்திடு, திடமாக இரு, மற்றும் பழியை உனது தோள்களில் சுமந்து கொள். எழுந்திடு, உனக்குள் இருக்கும் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்து. எழுந்திடு, அனைத்திற்கும் காரணத்தை அறிய முற்படு. குருட்டு நம்பிக்கை கொள்ளாதே. சமயம் என்பது வெறும் நம்பிக்கை அல்ல. நீ என்னவாக இருக்கின்றாய், எதுவாக ஆகப் போகின்றாய் என்பதை கூறுவதே சமயமாகும். எழுந்திடு, உன்னை உறுதியாக்கு. உனக்குள் இருக்கும் இறைவனை அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பாயாக. இறைவனை மறுக்காதே. உண்மையின் பாதையில் நில். உன்னிடமும் இறைவன் இருக்கின்றார். இறைவனுக்காக நில். உலகத்தை விட்டுவிடு. எழுந்திடுதல் ஆண்கள் மற்றும் பெண்களே, இந்த மனநிலையோடு உண்மையை நம்புவதற்கு துணிவு கொள்ளுங்கள். உண்மையை நடைமுறைப்படுத்தவும் துணிவு கொள்ளுங்கள். இதை போன்ற துணிவு கொண்ட ஆண்கள் பெண்கள் சிலரே உலகத்திற்கு தேவைப்படுகின்றனர். அனைவரும் துணிவு கொள்ள வேண்டும். அத்துணிவு உண்மையை அறிவிப்பதாகவும் உண்மையை காட்ட உதவுவதாகவும் இருத்தல் வேண்டும். மரணத்தின் முன் நடுங்காமல் மரணத்தை வரவேற்பதாக இருத்தல் வேண்டும். மனிதனை அவன் ஒரு ஆத்மா என்ற ஒரு உணர்வு அவனுக்குள் பிறந்திட செய்தல் வேண்டும். அதாவது, இந்த பிரபஞ்சத்திலே எதுவும் அவனை கொல்ல இயலாது என்பதை அறிவிக்கும் வகையில் அத்துணிவு இருத்தல் வேண்டும்.